பகுதியுமே இல்லாத காம சீரணையாக்குன இன்னைக்கு சேம பச்சிப்பம் நிகுத்தல அகமேக்குமாறு நம்ம சிக்கிற பச்சிப்பாடு நிகுத்தல கெசத்துக்கிறான் அங்கீகமான நித்தியானுகூலம் எனக்கு எந்த பேருக்கும் நித்தியானுகூல பிரிவு